மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. காத்து அள்ளிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லிருக்கு இது சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்ல பாய் போடு சூடு ஏத்து கொத்தி பச்சை மல்லிகம் மட்டு திருச்சி வக்கத்தை விட்டு